కళానమస్కారం. శ్రీనివాసైతిశ్రేష్ఠదయాపాత్రం గుణాన్విత కౌశికోనంతరం గార్గ్యశ్చిరం విజేతాంభువి నిస్తాత్మీవరం వరప్రదగురో వైరాగ్య భాగ్యోరథౌ వేదాంతమృతదారవంతమనఘాత్ శ్రీ శ్రీనివాసాత్ గురోః శ్రీశైలాన్వయ కౌస్తుభస్థితనయం శ్రేయోనిధే శ్రీనిధే వందే సాధుకటాక్షగిరినిలయం శ్రీకృష్ణసద్దేశికం శ్రీవాసరంగపరకాలమునిత్రయాప్తలక్ష్మాత్మరక్షణైతిత్వైగాగమాంతం ఆచార్యభక్తిపరిపూతమనర్ఘశీలం గోపాలదేశికముని గురుమాశ్రయామః నారాయణాఖ్యాతిరాజపదాబ్జభృంగశ్రీవాసయోగి గురుణార్పితపారమీశే భక్త్యాదిపూర్ణ వరదార్ కృపాత్తచిహ్నం శ్రీ శ్రీనివాసమునివర్యమహం ప్రపద్యే శ్రీనారాయణ యోగీంద్ర వరదారి కృపా శ్రీమృంగేశ పాదవనదం శ్రీనివాసమునిం భజే శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవ్యోమే సన్నిధత్తాం సదాహృది యోనిత్యమచ్యుతపదాం యుగ్మరుక్మ వ్యామోహతస్తరితిరాణి తినాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్తుదేక సింధో రామానుజస్ చరణో చరణం ప్రపద్యే పిగాహే ఆమునం తీర్థం సాధు బృందావనే స్థితం నిరస్తజింహగస్పర్శే కృష్ణకృతాదర నాథేన మునినాథేన భవేయం నాథవానహం యస్య నైకమికం తత్వం హస్తాంగతాంగతం యస్య సారస్వరస్రోతోకులామోదవాసితం శృతీనాం శ్రమాయాలం శఠారిం తోపాస్మహే వందే వైకుంఠసేనాన్యం దేవం సూత్రవతీ సఖం యద్వేత్ర శిఖరస్పందే విశ్వమేతద్వ్యవస్థితం సహ ధర్మచరీం శౌరే సంమంత్రిత జగద్ధితాం అనుగ్రహమయీం వందే నిత్యముజ్ఞాత నిగ్రహాం కమప్యాద్యం గురుం వందే కమలాగ్రహమేధినం ప్రవక్తా ఛందసాం వక్త పంచరాత్రస్య స్వయం రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం శీరన్నదోప్పల్ద్రువేంకటముడయాన్ పారున్నచ్చున్న పడుముడియుల్ ఓరన్నధానేమయాదోదారుణీల్వాళ్వార్కవానేరపోమళవం వాళ్ళు ప్రఖ్యాతశ్రుతి భవాన్ గురువనశేషాన్ ప్రశ్రిత్య ప్రణయితి వెంకటేశ లక్ష్మీశ ప్రపదన వైభవ ప్రతిష్టాం రాగాంధ్య ప్రశమనకరీం రహస్య రక్ష్యాం లక్ష్మీపతేరితిపతేశ్చదైకథాం నో యోసౌ పురాతపజనిష్టజగద్ధితార్థం ప్రాచ్యం ప్రకాశేతు వః పరమం రహస్యం సంవాదేష శరణాగతి మంత్రసారః గద్యభాష్యత్తుல பகவத் பிரபத்தி ஸ்ரீ விசிஷ்டனான பகவான் பக்கத்துல பாஷ்யக்காரர் பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்துல அனுசந்தானம் பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பகவானுக்கு அசாதாரணமான 8 பதங்கள்னால சம்போதனம் பண்ணார். சத்தியகாமா சத்தியசங்கல்பா பரபிரம்மபூத புருஷோத்தமா மகாவிபூதே ஸ்ரீமன் நாராயணா வைகுண்டநாதா அப்படின்னு சொல்லி அந்த 8 பதங்களோட விசேஷமான அர்த்தங்கள் 3 விதமாக சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக எப்படி பிரதிபாதனம் பண்றார் அப்படின்றத பார்த்தோம். இந்த திருஷ்டி பார்த்தாலும் பரத்துவ திருஷ்டினாலேயே அதெல்லாம் அனுசந்தானம் பண்ணலாம். இல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பலம் எந்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு திருஷ்டினால பிராப்திய ஆகாரம் அதே நிஷ்கர்ஷம் பண்றது அந்த ரூபத்தினால இந்த 8 பதங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணார். கடைசி இதை வந்து மூணாவது யோஜனையில நாங்கள் சமர்ப்பணம் பண்ண ரக்ஷா பரத்தை ஸ்வீகாரம் பண்றானே பகவான், அது எப்படி அவன் நிர்வாகம் பண்றான் அந்த மாதிரி ஒரு விதமான நிர்வாகம் பண்ணார். அற்புதமாக இதெல்லாம் நமக்கு ரொம்ப உபயுக்தமானது. சரணாகதி பண்ணக்கூடிய சமயத்துல நாங்கள் சமர்ப்பணம் பண்ண ரக்ஷாபரம் பகவான் எப்படி நிர்வாகம் பண்றான் அதே அவனுடைய அற்புதமான குணங்கள் எல்லாம் வச்சு அந்த மாதிரி அவன் எப்படி நிர்வாகம் பண்றான் அதே நம்ம பரத்தை அப்படின்னுட்டு அதை வந்து வியாக்கியானம் பண்ணார். அதுக்கு அதார்த்தம் பகவானோட சௌலபிய குணங்கள் எல்லாம் ஒரு சரண்யனுக்கு வேண்டிய குணங்கள் ஆச்சரியமான குணங்கள் எது எது அப்படின்னு இங்க அனுசந்தானம் பண்றார். அடுத்ததாக அபார காருண்யா முதலான அங்கே ஆரம்பிச்சு பகவானுடைய அற்புதமான குணங்கள் அபார காருண்ய சோஷீல்ய வாத்சல்ய ஔதாரிய ஐஸ்வர்ய சௌந்தர்ய மகோததே அநாலோசித விசேஷ அசேஷ லோகசரண்யா பிரணதார்த்திய ஆஷ்ரித வாத்சல்யைக ஜலதே அனவரத விதித நிகில பூதஜாத யாதாத்மியா அசேஷ சராச்சர பூத நிகில நியமன நிரதா அசேஷ சிரஜித் வஸ்து சேஷி பூதா நிகில ஜகதாதார கிள ஜகத் சுவாமின் அஸ்மத் சுவாமின் சத்யகாம சஸ்தி சங்கல்ப சகலேதர விலக்ஷணார்த்தி கல்பக ஆபத் சகா ஸ்ரீமன் நாராயண அசரண்யசரண்யானியசரண தத்பாதாரவிந்த விபுலம் சரணமஹம் பிரபத்யே அப்படின்றது கடைசி பாகம். அதுல அபாரா அப்படின்னு ஆரம்பிச்சு 18 விதமான விசேஷணங்கள் பகவானுக்கு, அவனோட குணங்களை எல்லாம் இங்கே ஸ்தோத்திரம் பண்றார். அபாரா இத்தியேதா இத்தியாதி அப்படின்னு இங்கே சுவாமி தேசிகன் விவரிக்கிறார். அத சரண்யசிய சமர்ப்பித சர்வ விபவ சர்வபர ஸ்வீகாரானுகுணாக ஸ்வஸ்ய ச அதிகார உபாய நிஷ்பாதகாக ஸ்வஸ்ய ச அதிகாரோபாய நிஷ்பாதகாக அதிகார உபாய நிஷ்பாதகாக உக்தாஷ்ச அனுக்தாஷ்ச ஆகாராக அஷ்டாதசபிஹி பதைஹி நிஷ்கிருஷ்ய அனுசந்தீயதே அப்படின்னார். பதினெட்டு பதங்கள்னாலே அப்படின்னு சொன்னார்னா, சமஸ்த பதங்களானாலே 18 பதங்கள்னாலே ஸ்பஷ்டமாக இது இப்படிதான் அப்படின்னு நிஷ்கர்ஷ பண்ணி அனுசந்தானம் பண்றார். என்ன அப்படின்னா, சரண்யா சமர்ப்பித சர்வபர ஸ்வீகார அனுகுணாக அப்படின்னார். எல்லாரோட ரக்ஷாபரத்தை ஸ்வீகாரம் பண்றானே பகவானு, அதுக்கு அனுகுணமாக ஒரு சரண்யனல் பக்கத்துல இருக்கக்கூடிய குணங்கள், எல்லாருக்கும் ரக்ஷகனா இருக்கக்கூடிய சர்வரக்ஷகனான பகவானோட பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான குணங்கள், அப்புறம் இந்த யார் பிரபத்தி பண்றானோ அந்த சேத்தனன் அவனோட அதிகார உபாய நிஷ்பாதகாக அவனோட அதிகாரத்துக்கு அனுகுணமாக பண்ணக்கூடிய இந்த உபாயம் பூர்ணமாக்கணும், அதுக்கு அனுகுணமான குணங்கள். இது வந்து மோட்சத்துக்காக பண்ணக்கூடிய பிரபத்தியில வேற எந்த தேவதை இதை இந்த குணங்கள் பார்க்க முடியாது. இதுதான் பகவான் பக்கத்தினாலதான், பகவான் தான் மோட்ச பிரதன் ஆனாலே அங்கதான் நமக்கு உபாய நிஷ்பத்தி ஆறுது. எங்கே அப்படின்னா, என்னோட நாங்கள் பண்ணக்கூடிய உபாயம் பூர்ணமாகணும் அப்படின்னா, இது இந்த குணங்கள் எல்லாம் வச்சுதான் நாங்கள் அனுசந்தானம் பண்ணணும். இருந்தாலே நமக்கு விசுவாசம் வருது, இந்த மாதிரி குணங்கள் பகவான்ல இருக்கிறதுனாலே நாங்கள் பண்ணக்கூடிய உபாய அனுஷ்டானம் எது இருக்கோ அது பரிபூர்ணமாகுது, அதுல ஒரு விதமான சம்சயமும் நமக்கு இருக்க வேண்டியதில்லை அப்படின்ட்டு தெரியுது. இதுல சொன்னது சில சொல்லாதது எத்தனையோ அனந்தமான குணங்கள் இருக்கு பகவானுக்கு. எல்லா குணங்களையும் சங்கிரகம் பண்ணி இங்கே 18 சமஸ்த பதங்கள்னால இங்கே பாஷ்யக்காரர் அனுசந்தானம் பண்றார் அப்படின்னார். தத்ர ஸ்வ அபராத ஸ்வ நிகர்ஷ ஸ்வஹேய சம்பந்த ஸ்வரக்ஷண விசம்வாதாதி தோஷ பரிஹார உபயுக்தானாம் குணவிசேஷானாம் பிரகர்ஷ பிரதமம் உச்சதே அப்படின்னார். முதல்ல சொல்லக்கூடிய பதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அபாரமான பகவானுக்கு இருக்கக்கூடிய சௌசீல்யம், அது காருண்யம் சௌசீல்யம் வாத்சல்யம் சௌந்தர்ய ஐஸ்வர்ய சௌதாரிய ஐஸ்வர்ய சௌந்தர்ய மகோததே அப்படின்னார். இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு எதுக்கு பிரயோஜனம் அப்படின்னா, இதுல எதுக்காக உபயுக்தமாறுது இந்த குணங்கள் அப்படின்னா, நம்ம ஸ்வ அபராதம், நம்ம அபராதங்கள் அனந்தமான ஜென்மாக்கள்னால நாங்கள் பண்ணுண்டே வந்துட்டு இருக்கோம். அபராதங்கள் எல்லாம் சாஸ்திரோல்லங்கனை பண்ணுண்டே வந்துட்டு இருக்கோம். எத்தனை சஞ்சித்தமான பாப்பங்கள் இருக்கு அப்படின்றது யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அபராதங்கள் எல்லாம் பண்ணிருக்கோம். ஸ்வ நிகர்ஷ, அதனால நமக்கு நிகர்ஷம் பண்ணா நாங்கள் ரொம்ப நிஷ்கிருஷ்டாள் அப்படின்றது தெரியுது. நிகர்ஷ அனுசந்தானம் அப்படின்னுட்டு இதுல நாங்கள் ரொம்ப கீழ்பட்டவா அப்படின்றத அனுசந்தானம் பண்றதுக்கு. அப்புறம் ஸ்வஹேய சம்பந்த, நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களோட சம்பந்தம், ஸ்வரக்ஷணா விசம்வாதாதி, நானே என்னோட ரக்ஷணை பண்ண முடியுமா இல்லையா அப்படின்ற விஷயத்துல இருக்கக்கூடிய விதவித தப்பான எண்ணம் அதுல, ஸ்வரக்ஷண விசம்வாதாதி, தோஷ பரிகார, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரும் நினைச்சிருக்கிறது என்னன்னா, நானே எனக்கு சுவாமி, நானே ரட்சணை பண்ணிக்கிறேன், அதுவா மத்த யாரான உபாதிக்கமான ரட்சகாளிக இருக்கிறாளே அவளே ரட்சணம் பண்றா, முதலாவது விஷயமான இந்த விஷயங்களுக்கு எல்லாம் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் தோஷங்கள் நமக்கு இருக்கக்கூடியது, இதெல்லாம் பரிகாரம் பண்றதுக்காக உபயுக்தமான குண விசேஷங்கள், அந்த விசேஷங்களோட பிரகர்ஷம் சொல்லப்படுறது, அது அத்தியுத்கிருஷ்டமான இருக்கு பகவான் பக்கத்துல. வேற யார் பக்கத்திலும் இப்போ உதாரி என்ன, எத்தனையோ பேர் உதாரிகள் இருக்காளே அப்படின்னா, இதெல்லாம் பிரகர்ஷமாக இருக்கக்கூடியது பகவான் பக்கத்துலதான், அதோட பிரகர்ஷங்கள் எல்லாம் இங்க சொல்றார் அப்படின்னார். அபார காருண்யம் அப்படின்னார், முதல்ல காருண்யத்தை சொன்னார், காருண்யசி அபாரத்வம், ஒன்னொன்னும் அபாரமானது, இந்த அபார சப்தம் எல்லாத்துக்கும் அன்வயிக்கிறது, இங்க அபார காருண்ய சௌசல்யா வாத்சல்யா முதலாததுக்கு எல்லாம் காருண்யம்ன்றது, எல்லாத்துக்கும் அபாரம்ன்றது, எல்லாத்துக்கும் எல்லா குணங்களுக்கும் அன்வைக்கிறது, எல்லாமே அபாரமானது அப்படின்னுட்டு. அவசிய தண்டனீயேஷு அஸ்மாதிருஷேஷு அப்பி பிரவருத்தேகே, நாங்கள் பார்த்தா நம்ம பக்கத்துல எத்தனை தோஷம் இருக்குன்னா, எங்களுக்கு சிக்ஷை தான் கொடுக்க வேண்டியது, யாருக்கிட்ட போனாலும் சிக்ஷை தான் கிடைக்கும், அந்த மாதிரி தோஷங்கள் இருக்கு நமக்கு. அப்படி இருந்தாலும் கூட நம்ம நம்ம பக்கத்துல அவனுக்கு கருணை வருதே, அது அபாரமான காருண்யம்னு சொல்லப்படுறது, அபார காருண்யம், அதோட அபாரத்துவம் அப்படின்னார், அதுக்கு அபாரம் அப்படின்னா இத்தனைன்னு சொல்ல முடியாது, அது எப்படி அப்படின்னு சொன்னா நம்ம பக்கத்திலயும் வருது அந்த காருண்யம் அப்படின்னுட்டு அதுக்கு பிரமாணங்கள் காமிக்கிறார். வதார்ஹம் அபி காகுத்ஸ்தா கிருபையா பரிய பாலயத்து அப்படின்னு, இந்த காகாசுரன் பண்ண அபராதம் சாக்ஷாத் மகாலட்சுமி பக்கத்திலேயே அபராதம் பண்ணான் பகவான், அந்த மாதிரி அபராதத்துக்கு அவனுக்கு மதார்ஹத்துவம், அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டியது. அப்படி இருந்தாலும் அவன் வந்து சரணாகதி பண்ணான், அவனுக்கு கிருப்பையா பரியபாலயத்தை, அவனோட கிருப்பையினால அவன் பழக்கி வச்சான், அவன் ஒரு கண்ணு எடுத்து அவனுக்கு ரட்சணை பண்ணான் பகவான், அதனால அவனுக்கு தண்டனை கொடுத்தாலும் கூட நல்லதுக்கே ஆச்சு அப்படின்னு சொல்றார். ஸ்வேனாபி உக்தம் மச்சரேஸ்து ரணேஷாந்த ததப்பூதோ பவிஷ்யசி, ராவணனுக்கு சொல்றது ஸ்ரீராமன், என்னுடைய பாணங்களினாலே நீ ரண யுத்தரங்கத்துல சாந்தனாகி அப்புறம் பவித்திரமாகிடுற அப்படின்னு சொல்றார். பூதா பவிஷ்யதி, உன் பாவங்கள் எல்லாம் போடுறது அப்படின்னு சொல்றார். இது பகவானே சொன்ன வார்த்தை, இதெல்லாம் அவனுடைய அபாரத்துவம் அப்படின்ட்டு சொல்றது, இந்த காருண்யம் எத்தனை அபாரமானது அப்படின்ட்டு. கச்சானுஜானாமி ரணார்த்தித்தஸ்துவம் நிர்வாகி, அது வந்து நீ போய் மறுபடியும் வா, நீ போய் வந்து நல்ல ஆயாசங்கள் எல்லாம் பரிகாரம் பண்ணண்டு மறுபடியும் வா நீ ரதஸ்தகா அப்படின்னு சொன்னார். அப்போ பாக்குறியா நீ ரதத்துல நின்றுவனோட ரதம் இல்லை, இப்போ பானம் இல்லை, பில்லு பில்லு இல்லை, பானங்கள் இல்லை, உனக்கு சாரதி இல்லை, யாருமே இல்லை, நீ இப்படி இருக்க, நீ நிராயுதனாக நின்னிருக்க, போய் நன்னா நீ ஆயாசம் எல்லாம் பரிகாரம் பண்ணுண்டு ஆஸ்வாஸ்ய நிர்யாகி, ஆஸ்வாஸ்ய நிர்யாகி, போய் ஆஸ்வாசனை பண்ணுண்டு மறுபடியும் வாணி, நாளைக்குன்னு சொல்லல, எப்போ உனக்கு ஆயாசம் எல்லாம் பரிகாரம் ஆறுதோ அப்போ வாணி, அப்போ நீ ரதத்தையும் எல்லாம் எடுத்துட்டு வாணி, அப்புறம் பாக்குறேன் என்னுடைய பராக்கிரமத்தை அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி சாட்சாத் அபராதம் பண்ண ராவணனையே அவன் வதிக்காமே க்ஷமிச்சான் பகவான். நியூனாதிகத்துவ தர்சன ஜனிதா அவக்ஞா சாதச பரிகாரார்த்தமிக சௌசீல்யோக்தி, அபார சௌசீல்யம் அப்படின்னா சௌசீல்யம்ன்றது மகதா மந்தை சா நீரந்திர சம்ஸ்லேஷா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ரொம்ப சாமான்யமானவன் பக்கத்திலையும் ஒரு பெரிய மனுஷன் எப்படி வித்தியாசமே இல்லைன்ற மாதிரி விவகாரம் எல்லாம் பண்றது. நியூனாதிகத்துவ தர்சன ஜனிதா அவக்ஞா சாத்வச பரிகாரார்த்தம் அப்படின்னார். நமக்கு அந்த நாங்கள் ரொம்ப கீழ்பட்டவா, பகவான் பரனானவன், இதனால நமக்கு அவன் ஏதாவது நம்மளை அநாதரம் பண்ண முடியுமோ அப்படி என்ன, அதனால நமக்கு ஒரு ஆயாசம் உண்டாருது. அவன் அதாவது ஒரு பண்ணுட்டா எப்படி அந்த அநாதரத் பண்ணக்கூடிய நமக்கு உண்டாகக்கூடிய ஒரு ஆயாசம் எது இருக்கோ சாதுசம், அதனால அதே பரிகாரம் பண்றது, பரிகாரம் பண்றது சௌசீல்யம், அபார சௌசீல்யம். அந்த மாதிரி சுசீலனானவன் பகவான் நம்ம பக்கத்துல எந்த விதமான அநாதரம் பண்ண மாட்டான். நாங்கள் ரொம்ப நிஷ்கிருஷ்டாள், ஆனாலும் எங்களுக்கு சமனாக இருந்து எல்லாமே விவகாரம் எல்லாம் பண்ணி பண்றான் பகவான், அநாதரம் பண்ண மாட்டான் அப்படி என்ன கூடிய அந்த நமக்கு அநாதரம் ஏதாவது உண்டாகுமோ அப்படி என்ன சந்தேகம் வர வேண்டியதில்லை பகவானே சமீபிக்கிறதுக்கு. தசிய அபாரத்துவம் விசேஷக்னேஷு விரிஞ்சாதிஷு விஷ்ணு அவதாராத் அவதாதி விஷ்ணுவாதி அவதாரைஹி பிரம்ம விஷ்ணு சிவா சிவார் அப்படி என்று சொல்லப்பட்ட திரிமூர்த்திகள் அந்த கூடிய அவா பிரம்மா சதுர்முக பிரம்மா அப்புறம் ருத்ரன் விரிஞ்சு அப்படின்னா சதுர்முக பிரம்மா நல்ல ஞானம் உள்ளவன், அதி உத்கிருஷ்டமான ஞானம் உள்ளவாவா எல்லாம் இந்த பிரபஞ்சத்துல அவள் நடுவிலே விஷ்ணுவாக அவதாரம் பண்றான். தேவ தேவதையோட அவதாரம் அது. பகவான் வந்து தேவ மனுஷ பசு பக்ஷி எல்லாம் எந்த விதமான பிராணிகள் மாதிரி அவதாரம் பண்றான், மத்ஸ்யக்கூர் மாதிரி அவதாரங்கள், மனுஷால் மாதிரி அவதாரம் பண்றான், தேவதையாகவும் அவதாரம் பண்றான், உபேந்திரனாக விஷ்ணுவாக பிரம்ம விஷ்ணு சிவாள் மத்தியத்தில் விஷ்ணுவாக சாட்சாத் அவதாரம் பண்ணான். அந்த மாதிரி அவதாரம் நல்ல ஞானம் இருக்கிறவாள் பக்கத்திலையும் அவன் காமிக்கிறான் பகவான். ரொம்ப நிஷ்கிருஷ்டனான பக்கத்திலையும் அவன் சௌசீல்யம்ன்றது எல்லாருடையும் சமனாக விவகாரம் பண்ணக்கூடியது. அனபிக்னேஷு ச மத்ஸ்யகூர்மாதிஷு தத் தத் ஸ்வரூபைஹி அவதாரைஹி. ஒன்றுமே ஞானமே இல்லை, உத்கிருஷ்டமான ஞானம் இருக்கட்டும், ஒரு ஞானமும் இல்லாத பிராணிகள் சாமானியமான மத்ஸ்யம் கூர்மம் முதலானது அந்தரும் அந்த மாதிரியும் அவதாரம் பண்ணி தேவதையாகவும் அவதாரம் பண்ணி இந்த மாதிரி நிர்விசேஷ நீரந்திர சம்ஸ்லேஷாது ஒரு வித்தியாசமும் இல்லைன்ற மாதிரி ஒரு விசேஷமும் கிடையாது, அவனுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை அந்த மாதிரி பகவான் அவதாரங்கள் எல்லாம் பண்ணி காமிச்சான். அபார வாத்சல்யம் அப்படின்றது வாத்சல்யசி அபாரத்துவம் பூணாமபி வத்சலா இதெல்லாம் இப்போ எல்லாம் அவனோட சத்ருவளே சொல்லக்கூடிய வாக்கிய வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. ரிபூணாமபி வத்சலா முதலானதெல்லாம் எல்லாம் அவனுக்கு இவாளுக்கும் கூட சத்ருகள பக்கத்திலையும் கூட அவன் தன்னுடைய தோஷ அதர்சித்துவம் காமிச்சான் பகவான் அப்படின்றது. ஔதாரியசிய அபாரத்துவம் அர்த்திபூதாரத்துவ அர்த்திஷு இது அர்த்திஷு உதாரத்துவ வச்சன கேதுபூதம் அர்த்தித பிரதானே சப்பிரயோஜன அபிசந்திமத்துவம் அப்படி அனபிசந்திமத்துவம் பிரயோஜன அபிசந்திமத்துவம் அர்த்திஷு உதாரத்துவ வச்சன கேதுபூத அர்த்திஷு அப்படின்னா யார் யார் வந்து என்ன பிரார்த்திக்கிறாளோ அவள்லாம் அர்த்திகள். அவ பக்கத்துல உதாரத்துவ வச்சன ஹேத்து பூத்தம் அப்படின்னார். உதாரா சர்வை வைத்தே அப்படின்னு சொன்னானே பகவான், யாரு இவன் பக்கத்துல வந்து பிரார்த்தனை பண்றாளோ, எனக்கு பணம் வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு, யாரு பணம் வேணும்னு வாங்கி பிரார்த்தனை பண்றாளோ அவளையே உதாரன்னு சொன்னான் பகவான். உதாரா சர்வை வைத்தே அப்படின்னு சித்துர்விதா பஜந்தே தன்னுடைய பக்தாளே உதாராள் அப்படின்னு சொன்ன பகவான். அந்த அந்த மாதிரி இருந்து உதாராள் சொன்னா அது சரி, அதுக்கு மேலே என்ன பண்றான் அப்படின்னா அதோட அபாரத்துவம் எப்படி என்ன, அபார ஔதாரியம் அப்படின்னு எப்படி சொல்றது என்ன, இந்த மாதிரி உதாராளிவாளான்னு சொல்லி அவளுக்கு எல்லாத்தையும் பலங்கள் எல்லாம் அனுகிரகம் பண்ணி எனக்கே பிரயோஜனமாச்சு அப்படின்னு சொல்றான் பகவான். அது அவனுடைய அபாரத்துவம் ஔதாரியத்தோட ஸ்வப்ரயோஜன அபிசந்திமத்துவம் தனக்கே பிரயோஜனமாச்சு. விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணும் போது விபீஷணனை சுவீகாரம் பண்ணி தனக்கே ஒரு பிரயோஜன சரண சரணாகதி சங்கம லாபம் அப்படின்னு சொல்றார். அதிக இதுல அபய பிரதான சாரத்துல சரணாகத்து சங்கதி சரணாகத்து லாபமாச்சு எனக்கு, இப்போ ஒரு சேத்தனம் எனக்கு கிடைச்சா என்னுடைய சேஷபூதனானவன் என்னை வந்து ஆசிரியம் பண்ணானே எனக்கே பெரிய பிரயோஜனம் என்ற மாதிரி அனுசந்தானம் பண்றான் பகவான். அது அவனுடைய அபாரத்துவம் ஔதாரியத்திலே அபாரமான ஔதாரியம். சம்ஸ்ருதேப்யஹ ஸ்வவிபூதிகம் ஸ்வாத்மானம் தத்வா தததனுபந்திஷு பசு மனுஷ்ய பக்ஷியாதிஷு அபி அவிஸ்ராந்தத்வம் வா அப்படின்னார். இந்த அபார ஔதாரியம்ன்றது பசுர் மனுஷோ பட்சி வா ஏச்ச வைஷ்ணவ சம்சயாக தேனைவ தே பிரயாசியந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு சொல்லப்படுறது. இவன் யார் யார் ஆசிரியம் பண்றாளோ அந்த ஆசிரியம் பண்ணவாளுக்கெல்லாம் ரெண்டு உபய விபூதியும் அவனுக்கு அவளுக்கு வந்து பகவான் கொடுத்து விடுறான், தன்னையும் கொடுத்து விடுறான். ஸ்வவிபூதிக்கும் ஸ்வாத்மானம் தத்வா, தன் விபூதியோட சேர்ந்து தன்னையும் கொடுத்து, அது மட்டும் இல்லை அவளுக்கு சேர்ந்தவாள் யார் யார் இருக்காளோ யார் யாள் தத் அனுபந்திஷு, அவளுக்கு சேர்ந்தவாள் எல்லாரும் கூட அவளுக்கு எல்லாருக்குமே அனுகிரகம் பண்றான் பகவான். பசுர் மனுஷோ பக்ஷிவா ஏச்ச வைஷ்ணவ சம்ஸ்ரயாக அப்படின்னு அவளை ஆசிரியச்சவாளுக்கும் கூட அனுகிரகம் பண்றானே பகவான். அது அவனுடைய அவதாரியத்தில் அபாரத்வம் அப்படின்னார். இதுக்கு பிரமாணம் காமிக்கிறார், நாஸ்யாவர புருஷாக்ஷீயந்தே நாஸ்யாவர புருஷாக்ஷீயந்தே நாஸ்யா பிரம்ம வித்குலே பவதி. இது உபகோசல வித்யை அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல வருது. அது அங்க வந்து உபகோசலன் அப்படின்னவன் சத்தியகாம ஜாபாதர் ஆச்சாரியர் பக்கத்துல வந்து ஞானத்தை அடையணும்னு மறந்த சிஷ்யத்துவம் பண்றான். அவர் வந்து எங்கேயோ தீர்த்த யாத்திரைக்கு போடுறாரு, போய் இவன் அக்னியை ரொம்ப ஸ்ரத்தையோட பரிச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான். பரிச்சரணங்கள் எல்லாம் இப்போ அந்த அக்னிகள் எல்லாம் ரொம்ப கருணையாலே இவனுக்கு சில விஷயங்கள் எல்லாம் உபதேசம் பண்றது. அந்த பண்ணப்போ அங்க வரக்கூடிய பலம் இது, இந்த மாதிரி உபதேசம் பண்ணி இந்த ஞானம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு சேர்ந்தவா அப்படின்னா அஸ்யா அவராக அவர புருஷாக அப்படின்னா அவனுக்கு சேர்ந்தவா அவ பசங்களாட்டும் இல்ல அவ சிஷியாளாட்டும் அவளுக்கும் கூட ஒரு விதமான கஷ்டங்களும் வராது, அவளும் உத்தாரம் ஆயிடுறா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி முண்டகோபனிஷத்துல கடைசியில பலன் சொல்லிச்சு, அந்த அக்ஷர சப்தத்தினான பரமாத்மாவோட ஞானத்தினாலே நாசியா பிரம்மவித் குலே பவதி, அவனோட குலத்துல பிரம்ம ஜானம் இல்லாதவா யாருமே இருக்க மாட்டா, அந்த மாதிரி பலன் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இவனுக்கு அனுபந்திஷு பசு மனுஷ பக்ஷாதிஷு அப்படி அவிஸ்ராந்தத்துவம், அந்த கருணை அந்த அவனுடைய இது எப்படி என்ன அவதாரியம், யாரு ஆசிரியம் பண்றாளோ அவள் பக்கத்துல மாத்திரமே நிக்காது, அவளுக்கு சேர்ந்த வாழ் பக்கத்திலையும் எல்லாரையும் அனுகிரகம் பண்றது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவதாரியம் அவனது. ஐஸ்வர்யசிய கதனமிக அநாதிகாலம் ஸ்வரக்ஷண விபரீத விருத்தானு கேனா கேன அச்சித் கேனச்சித் வியாஜேனா ஸ்வயமேவா நியமிய அபிமுகீகரோதி இது ஞாபகித்தும் அப்படின்னார். ஈஸ்வரத்த பிரயுக்தமானது அபார ஐஸ்வர்யம் அப்படின்னா ஐஸ்வர்யம் இங்கே எப்படி அனுசந்தானம் பண்ணணும், பகவானோட ஐஸ்வர்யம் எப்படி இருக்குன்னா விபூதி பூத்திர ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விபூதிகள் எல்லாம் சொல்லிச்சு, சரணாகதி பண்ணிச்சே நமக்கு எந்த மாதிரி அந்த ஐஸ்வர்யம், நாங்கள் பகவானோட ஐஸ்வர்யம்ன்றக்கூடிய குணம் இருக்கே அபாரமானது எப்படி அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னா அநாதி காலத்தினாலே ஸ்வரக்ஷண விபரீத விருத்தான், தன்னோட ரட்சணையில தானே ரட்சணை பண்ணிக்கோறேன், இல்லைன்னா நமக்கு ஔபாதிகமான சில ரட்சக்காள் இங்க இருக்கா அவளே ரட்சணம் பண்றா, இந்த மாதிரி எல்லாம் நினைச்சு விபரீதமான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே இவன். அவனுக்கு ஏதோ ஒரு வியாஜத்தினாலே, தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு வியாஜத்தினாலே தானாகிய நியமியா அபிமுகீகரோதி நியமனம் பண்ணி தன்ன பக்கத்துல வர மாதிரி பண்றான் பகவான், ஆசிரியம் பண்ற மாதிரி பண்றான். இது அவனுடைய ஐஸ்வர்யம். ஈஸ்வரத்துவம்னா பிரஜைகளை எல்லாம் ஒரு ராஜா எப்படி ஆள்றான் அப்படின்னா தப்பு பண்றவா பக்கத்துலயும் ஏதோ ஒரு காரணத்தினால நியமனம் பண்ணி சரியா இருக்கிற வழியில எழுச்சிட்டு வருது, அந்த மாதிரி இருக்கக்கூடியது பகவான் அந்த மாதிரி பண்றான் அப்படின்றது அவனுடைய அபாரமான ஐஸ்வர்யம் சொல்லப்படுறது. தஸ்யா அபாரத்துவம், அதுக்கு மேல விவரிக்கிறார் இந்த ஐஸ்வர்யத்தோட அபாரத்துவம் என்ன, சம்சார நியூனதா பீதாக த்ரிதசாக பரிபந்தினா இது நியாயேன பிரம்மாதிஷு தேவேஷு சுக்ரீவாதிஷு சூரியசுவா விருந்தானேஷு தானபி சரணாகத அனுகுணீகர்த்தும் சமர்த்தத்துவம் அப்படின்னார். இது வந்து அபாரத்துவம் என்ன அப்படின்னு சொன்ன ஐஸ்வர்யம் என்றது ஈஸ்வரத்த பிரயுக்தமானது எப்படின்னா ஒரு சரணாகத்தினே எந்த காரணத்தினாலையும் பகவான் கைவிட மாட்டான், அது வந்து தானே நியமனம் பண்ணி ஒரு வியாஜத்தினாலேயானா ஸ்வீகாரம் பண்றான் அப்படின்னு சொன்ன. அதுக்கு மேல அந்த சரணாகதன் வந்து ரட்சணம், இவ பகவான் ரட்சணம் பண்ணாத மாதிரி எத்தனையோ பேர் தடுக்கிறார், அதுக்கு பிரதிபந்தகங்கள் எல்லாம் இருக்கு. யாரு அந்த மாதிரி பண்றா அப்படின்னா, சம்சாரத்துல எங்கே யாருமே நமக்கு ஹவிசு கொடுத்துருவாளே, இருக்க மாட்டாளே, சரணாகதி பண்ணு போட்டா எல்லாம் மோட்சத்துக்கு, யஜ்யாகாதிங்களை பண்ணி ஹவிசு எல்லாம் யாரு கொடுக்குறா? அதனால தேவதைகளுக்கு ரொம்ப பயமா, எங்கே நமக்கு ஆகாரம் இல்லாம போறதோ, எல்லாருமே மோட்சம் அடைஞ்சு நமக்கு ஆகாரமே இல்லாம போறது, அது ரொம்ப பயப்பட்டு அவ எல்லாம் நமக்கு விதவிதமான அடிகள் உண்டு பண்றார், தடுத்தடைகள் உண்டு பண்றார், நமக்கு சரணாகதி பண்றதுக்கு எத்தனையோ பிரதிபந்தகங்கள் உண்டு பண்றார், தேவதைகளே பண்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சம்சார நியூனதா பீதாக த்ரிதசாக பரிபந்தினா, அந்த தேவதைகள் அந்த ஒரு நியாயத்தினாலே பிரம்மா முதலான தேவதைகள்லையும் அதே மாதிரி சுக்ரீவம் முதலான அவனுடைய ரொம்ப பிரிய சுகிருத்து சுக்ரீவன் ராமருக்கு ரொம்ப பிரிய சகாச்சி மித்ரனாச்சி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்ரீவனே இருக்கட்டும், இல்ல பிரம்மா முதலான உத்கிருஷ்டளான தேவதையே இருக்கட்டும், யாரே வந்து தடுத்தாலும் ஒரு சரணாகதனை பக்கத்துல இவன் ரட்சணை கொடுக்கறது விஷயத்துல பிரதிபந்தக்கம் பண்ண பிரயத்னப்பட்டா அவளையும் திருத்தி சரணாகதனே ரட்சணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறான் பகவான். இவனை நீ ரட்சணம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறா. அந்த மாதிரி விருத்தமான சுவாவம் இருக்கக்கூடுவா அவ எல்லாம் தன்னை சுவார்த்தத்தினாலேயோ வேற விஷயங்கள், இந்த சுக்ரீவா முதலானவன் கூட தேவதா தேவதா அம்சங்களே எல்லாமே, அதனாலே தேவாம்சம் பூத்தாள் அவ எல்லாம். அப்படி இருந்தாலும் கூட அவள பக்கத்திலையும் எந்த மாதிரி பண்றான் பகவான் அப்படின்னு தன்னை ஈஸ்வரத்துவத்தை எப்படி காமிக்கிறான், அபாரமானது அப்படின்றது. அவளும் கூட இவனை நீ ரட்சணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறான். அந்த மாதிரி பண்ணிருக்கக்கூடிய அவனுடைய அபாரத்வம் ஐஸ்வர்யத்தும் சௌந்தர்யசிய அபாரத்வம் விருத்த பிரகிருத்தினாம் சூர்பணகாதீனாம் சத்வஸ்தானாம் ரிஷீனாம் அப்படி அவிசேஷேன திருஷ்டி சித்தாபகாரித்தையா துஷ்டூஷ ஜனகத்வம் அப்படின்னார். அசத்வாச வாசனாதி ஷாமகத்வம் ச, வேற விதமான விருத்தமான வாசனைகள் இல்லாத மாதிரி பண்றது. சௌந்தரியம் எப்படி இருக்கு பகவானோட சௌந்தரியம் என்ன, அவனை பார்த்தாலே எல்லாருக்குமே திருஷ்டி சித்தாபகாரணம் பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம் அப்படின்னார். புருஷாளுக்கும் அவனை பார்த்தா அவரோட மனசும் திருஷ்டியும் ரெண்டையும் அபகாரம் பண்ணி விடுறது, கண்ணியும் எடுக்க முடியாது, கண்ணு எடுக்க முடியாது பகவானை பார்த்துட்டு இருந்த ராமரை பார்க்குச்சு, அதே மாதிரி மனசும் அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சௌந்தர்யம் அவன் சௌந்தர்யம் நம்ம மனசையெல்லாம் அபகாரம் பண்றது. அத மாதிரி ஆஷ்ரிதாள் மாத்திரம் கிடையாது, ரிஷிகளை மாத்திரம் கிடையாது, சத்வஸ்தாளான ரிஷிகளை மாத்திரம் கிடையாது, அவள் விருத்த பிரகிருத்தியை உள்ள சூர்பணக்கா முதலால் ராட்சதிகள் அவ பக்கத்திலையும் அதே மாதிரி எல்லாருடைய திருஷ்டி சித்த திருஷ்டி என்ன சித்தத்தை என்ன அபகாரம் பண்ணக்கூடிய அபகாரம் பண்ணி அவளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்றான். துஷ்டூஷா ஜனகத்துவம் அப்படின்னார், சந்தோஷத்தையும் உண்டு பண்ணக்கூடியவன், ஆஹ்லாதகரமாக இருக்கக்கூடிய ரூபம் பகவானுடையது. அவனை பார்க்கக்கூடிய அந்த சௌந்தர்யம் அனுபவிச்சா எந்த விதமான தப்பான எண்ணமும் வராது. ஒருத்தனுக்கு அசத்வாசன வாசனாதி சாமகத்துவம் இல்லாத விஷயத்துல நம்ம மனசு போறது, அதெல்லாம் சாந்தமாயிட்டுறது பகவான் பக்கத்துல பகவான் சௌந்தரியத்தை அனுபவிச்சா அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிரமாணம் காமிக்கிறார் யதோக்தம் ஸ்ரீ போஷ்கரே அர்ச்சாவதார பிரகரணே போஷ்கர சம்ஹிதையோட பிரமாணம் சந்தர்ஷனாத அகஸ்மாச்ச பும்சாம் சம்மூட சேதசாம் குவாசனா குபுத்திஷ்ச கு தர்க்க நிச்சயச்சய குஹேதுஷ குபாவிஷ்ச நாஸ்திகத்துவம் லயம் ரஜேது, எல்லாமே லயம் ஆயிடுறது அப்படின்னார். சந்தர்ஷனாத்து அகஸ்மாச்ச எந்த காரணமும் இல்லை, ஏதோ ஒரு காரணம் காரணம்னு சொல்ல முடியாது, பகவானோட தர்சனம் ஆயிடுது அப்படின்னா என்னது என்ன பும்சாம் சம்மூட சேத்தசாம், எல்லா விதமான மோகம் இருக்கக்கூடியது அஜானத்தின அஜானத்தை இருக்கக்கூடிய இந்த மனுஷால் அவளுக்கெல்லாம் குவாசனா தப்பான வாசனைகள் குபுத்தி குதர்க்க நிச்சயா தப்பான தர்க்கங்கள் எல்லாம் உபயோகிச்சு அவனை விருத்தமாக வாதம் பண்ணக்கூடிய சுவாவம் குஹேதுஷ்ச தப்பான காரணங்கள் சொல்றது குபாவஷ்ச நாஸ்திகத்துவம் எல்லாமே லயமாயிடுறது அப்படின்னா பகவானுடைய சந்தர்ஷனம் அகஸ்மாத் பண்ணாலும் கூட நமக்கு இந்த மாதிரி பலம் உண்டாருது அப்படின்னு சொல்றது, அது வந்து சௌந்தரியத்தோட அபாரத்துவம் சொல்றார். அதிசுந்தர விக்கிரகேண பகவத பரத்வானுசந்தானம் நித்திய விக்கிரகேண நித்தியமானதே அது தத் சாநித்திய காரணம் தத்ரோக்தம் அப்படி என்னார். அவனுடைய சுந்தரம் அதிசுந்தரமான நித்தியமான விக்கிரகம் இருக்கே பகவானுக்கு அது பரத்வானுசந்தானம் தத் சாநித்திய காரணம் அப்படி என்னார். அந்த விதமான பகவானோட ரூபத்தில் பரத்வம் அப்படின்றது எப்படி நாங்கள் அனுசந்தானம் பண்றோம் பண்றதுக்கு சாத்தியமாருது அப்படின்னா பகவானோட சந்நிதி அங்கே சாட்சியாத்தாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நித்திய சித்தே ததாக்காரே தத் பரத்வேச்ச பௌஷ்கரா எஸ்யாசி சத்தா ஹிருதே தஸ்யாசோ சந்நிதிம் பிரஜேத் அப்படின்னு. பகவானோட சந்நிதி யாருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ரத்தே இருக்கோ சத்தா ஹிருதயே தஸ்யாசோ சந்நிதிம் பிரஜேத் அவனுக்கு அங்கேயே இருக்கிறான் பகவான் வந்து அப்படின்னு சொல்றான். அவனோட நித்தியமான நித்திய சித்தமான அவனோட நிகிவமங்கல விக்கிரகத்துல அந்த பரமானது இது பரத்துவ பிரயுக்தமானது பரத்துவம் என்று கூடிய அனுசந்தானம் பண்றாளே அந்த அனுசந்தானம் பண்றது தத் சாநித்திய காரணம் பகவானுடைய சந்நிதிக்கு காரணமாகுது. பகவான் வந்து அங்கேயே நிலைச்சு விடுறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தத் சூச்சனார்த்தம் ஐஸ்வர்ய சௌந்தர்யோஹோ இஹா அவ்யவஹித பட்டணம் அப்படின்னார். இந்த ஐஸ்வர்யமும் சௌந்தர்யமும் சேர்த்து சொல்லியிருக்கிறது அந்த காரணத்தினாலே அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் பகவானோட நமக்கு ரொம்ப உபயுக்தமான குணங்கள் அனுசந்தானம் பண்றது எப்படி என்ன சமர்ப்பித பர சர்வ சமர்ப்பித சர்வபர ஸ்வீகார அனுகுணாக அப்படின்னார். அப்புறம் அதிகார உபாய நிஷ்பாதகாக ஸ்வசிய அதிகார உபாய நிஷ்பாதகாக இது ரெண்டு பிரயோஜனம். இந்த பிரயோஜனத்துக்காக நாங்கள் அனுசந்தானம் பண்ணக்கூடிய இந்த அபாரமான காருண்யம் என்ன சௌசீல்யம் என்ன முதலான குணங்கள் எல்லாம் இங்கே ஆச்சரியமாக அனுசந்தானம் பண்றார். அதுக்கு மேலே ஒரு விசேஷமான ஒரு பகவானோட குணத்தோட அசாதாரணமான குணத்தை அனுசந்தானம் அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யா அப்படின்றது சர்வசிய சரணம் சுஹத்து சுஹதம் சர்வபூதானாம் சர்வலோக சரண்யாய சர்வயோக்கியமனாய சம்வித்யாதி பிரசித்த ஸ்வபாவசிய வாயச வானர ராட்சசாதி விசேஷ அநாதரேண அங்கீகூர்வதா தே மாதிருஷஜனேபி குண விருத்தாதி நிகர்ஷா ந தியாக காரணம் இத்யாஹ அனாலோசித விசேஷேதி அப்படின்னார். பகவான் பக்கத்துல எப்படி நாங்கள் சரணாகதி பண்ணிச்சு அனுசந்தானம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிகிருஷ்டமான ஜனங்கள் நான் ரொம்ப நிகிருஷ்டன் என்ன பக்கத்திலையும் நீ ஒன்ன குண விருத்தாதி நிகர்ஷா ந தியாக காரணம் அப்படின்னார். நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நமக்கு ஒரு குணங்களும் இல்லை எல்லாம் வந்து துர்குணங்களே இருக்கு நமக்கு. அதே மாதிரி நம்ம ஆச்சரணைகளோ எல்லாம் விருத்தமான ஆச்சரணைகள் இருக்கு. இப்படி இருந்தாலும் நீ தியாகம் பண்ண முடியாது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றார். நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய தோஷங்களாட்டும் அனாச்சாரங்களாட்டும் இதெல்லாமே நம்மளை கைவிடுறதுக்கு காரணம் இல்லை உனக்கு அப்படின்னார். ஏன் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னார். அவனுக்கு சர்வசிய சரணம் சுருத்து சுவேதாசித்தர உபனிஷத்து சொல்றது எல்லாருக்குமே அவன் உபாயனாராம் சுருத் அப்படின்னார். சமானமான மனசு உள்ளவன் அப்படின்னுட்டு எல்லாருக்குமே அவன் ரட்சகன் சுகிருதம் சர்வபூதானாம் பகவத்கீதையில சொல்லப்பட்டது சர்வலோக சரண்யாய எல்லாருக்கும் ராகவாய மகாத்மனே அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி எல்லா லோகத்துக்கும் சரண்யனானவன் சர்வான லோகம் அப்படின்னா லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படின்னு அர்த்தம். சர்வயோக்கியம் அனாயாசம் இத்தியாதி பிரசித்த சுவாவசியா எல்லாரும் அவனை ஆசிரியக்கலாம் பகவானே அப்படின்னு சொல்லப்பட்டது அநேக பிரமாணங்கள் இருக்கு அதுக்கெல்லாம். அந்த மாதிரி பிரசித்தனான சுவாவம் பிரசித்தமான சுவாவம் உள்ள பகவானு அதே எங்கெல்லாம் காமிச்சிருக்கான் அதெல்லாம் அப்படின்னா வாயசம் அப்படின்னா காக்கா சுருந்து ரட்சணை பண்ணான் வானர ரட்சணை பண்ணான் ராட்சசா சுக்ரீவா நாட்டும் விபீஷண நாட்டும் முதலான எல்லா பக்கத்திலையும் கூட விசேஷ அநாதரேனா இவன் பக்கத்துல ஏதாவது விசேஷங்கள் இருக்கோ குணம் இருக்கா இவன் பக்கத்துல ஏதாவது ஞானம் இருக்கா என்ன இருக்கு ஆச்சரணைகள் இருக்கா முதலான எல்லாம் சாஸ்திராச்சரணை பண்ணிட்டு இருக்கான் ஒண்ணுமே பாக்கல பகவான் எதுவுமே பார்க்காம அநாதரேன அங்கீகூர்வதா தே அப்படின்னார். தோஷோ வைத்தியப்பி தசிய சியாத்து சதாமேது அகர்ஹிதம் அகர்ஹிதம் அப்படின்னு சொன்னான் பகவான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உனக்கு மாதிருஷ ஜனேபி எங்க மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்கள் பக்கத்திலையும் கூட குணவிருத்தாதி நிகர்ஷா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய குணமோ இல்ல நம்ம ஆச்சரணைகளோ ரொம்ப நிஷ்கிருஷ்டமானாலும் கூட ந தியாக காரணம் எங்களை கை விடுறதுக்கு காரணம் இல்லை உனக்கு அப்படின்னு சொல்றாரு. அனாலோசித்த விசேஷா அப்படின்னு எந்த விசேஷம் இருக்குன்னு யோசனை கூட பண்ண மாட்டான் பகவான். யாரானா வந்து ரட்சணை பண்ணு அப்படின்னு பிரார்த்திச்சா போறோம் ரட்சணை கொடுத்து விடுறான் அப்படின்னு. விசேஷ சப்த விவக்ஷிதம் அனாலோசித குண கணேதி ஸ்ரீ வைகுண்ட கத்திய வேஞ்சிதம். இந்த அனாலோசித விசேஷம் அப்படின்னு சொன்னப்போ அவனோட விசேஷிதம் அப்படின்னு சொல்லப்பட்டு அனாலோசித குணகணா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காருன்றது வைகுண்ட கத்தியத்துல சொல்றார். குணங்களோட கணமே இருக்கு அதுவுமே எத்தனையோ இருக்கு அப்படின்னு. பிரபத்தேகே சர்வாதிகாரத்துவம் அப்படி அனேன பிரகாசிதம். இது ரொம்ப பிரதானமானது. இதனால பிரபத்தி வந்து சர்வாதிகாரத்துவம் அப்படின்றது பிரகாசித்து மாறுது. என்ன அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யா அப்படின்னா எந்த விசேஷமும் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொன்னப்போ இதுக்கு ஏதாவது அதிகாரம் வேண்டியிருக்கோ, இதுக்கு ஏதாவது விசேஷமான அதிகாரம் இருக்கணுமே, வேதாத்தியனம் பண்ணிருக்கணுமா, இது பண்ணணுமா அது பண்ணுமா, எதுவுமே வேண்டியதில்லை. பகவான் பக்கத்துல விசுவாசபூர்வகமாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணா அது மட்டுமே போறோம் அப்படின்னு சர்வாதிகாரத்துவம். எல்லாருமே அவன் பக்கத்துல ஒரு பசியோ பக்ஷியோ யாரே ஆட்டும், இல்ல ஒரு ராட்சசனே ஆட்டும் ஆந்திரனே ஆட்டும், எல்லாரையும் ரட்சணை பண்றான் பகவான். துர்க சம்சார காந்தாரம் அபாரம் அபிதாவதாம் ஏக கிருஷ்ண நமஸ்காரோ முக்தி தீரஸ்ய தேசிகா. ரொம்ப ரொம்ப துர்கமமான இந்த சம்சாரம் கூடிய ஒரு பெரிய காடு இருக்கு, அதுல அது அபாரமானது. இதுல நாங்கள் எல்லாம் இதுலயே ஓடியாண்டு இருக்கோம் சம்சாரத்திலேயே. அவளுக்கெல்லாம் ஒரு கிருஷ்ண நமஸ்காரா ஏகா கிருஷ்ண நமஸ்காரா ஒரு ஒரு நமஸ்காரம் போறோம். முக்தி தீரஸ்ய தேசிகா அப்படின்னு மோட்சம் பண்ணக்கூடிய இந்த அப்பார அந்த அப்பால இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பரமபதத்துக்கு எடுத்துக்கணும் போறதுக்கு நமக்கு அதுவே ஆச்சாரியம். ஒரு கிருஷ்ண நமஸ்காரனே ஆச்சாரியம் ஆயிடுறது அப்படின்னு சொன்னார். ஆச்சாரிய கும்பிடுறது தேசிகா அப்படின்னு சொல்றார். பிரணம்யா கிருஷ்ணம் சஹசா அப்படின்னு சொன்னார். பிரணம்ய கிருஷ்ணம் சஹசா அவனை பிரணம் அவனோட நமஸ்காரம் பண்ணா தட்சணமே பலம் கழிச்சு விடுறது. ஏகோபி கிருஷ்ணே சுகத பிரணாமஹா நன்னா பண்ணப்பட்ட ஒரு பிரணாமம் போறோம் அவனுக்கு கிருஷ்ணன் பக்கத்துல. இத்தியாதிஷு உக்தம் அல்பயத்னா பிரசாத்தியத்துவமாக பிரணதார்த்திஹரா அப்படின்னு. அதுக்கு மேல பிரணதார்த்திஹரா அப்படின்னு சொன்னார். அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யா பிரணதார்த்திஹரா ஸ்ரீத வாத்சல்யக ஜலதே பிரணதார்த்திஹரா அப்படின்னாரு. பிரணதார்த்தியரா அப்படின்றதுக்கு இதெல்லாம் பிரமாணங்கள் சொல்றார். ஏக கிருஷ்ண நமஸ்காரா பிரணாமிய கிருஷ்ணம் சஹசா ஏகோபி கிருஷ்ணே சூர்தா சுகிருதா பிரணாம பிரணதார்த்தியரா. யார் பிரணதாள் பிரகர்ஷேன நதாள் அப்படின்னு அவ பக்கத்துல அவளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தட்சணமே பரிகாரம் பண்ணக்கூடியவன். அனேன ஸ்வஸ்ய ஏவம் வித அவஸ்தா ஹேத்து அவதார விசேஷோபி அனுசம்ஹிதா அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்வஸ்ய ஏவம் வித அவஸ்தா ஹேது அப்படின்னார். இந்த இருக்கக்கூடிய அவஸ்தே காரணமாக அவதார விசேஷா அப்படி அனுசம்ஹிதா அவதார விசேஷமும் சொல்லப்பட்டது. அதனால இது அவதாரங்கள் எல்லாம் எதுக்கு பண்றான், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரணதாளையுடைய ஆர்த்தி எல்லாம் பரிகாரம் பண்றதுக்காக அவதாரமும் பண்றான் பகவான். உக்தம் ஹி ஸ்வயமேவா நிரஸ்தே திரபோகாஜோ வரதம் சரணங்கதா அப்படின்னு. எல்லாருமே வரதனை சரணம் பண்ண எல்லா வேறு விதமான போகங்களை ஆசையெல்லாம் விட்டு வரதனை வந்து சரணம் பண்ணா அப்படின்னு. அத்த பிரணத சப்தா பிரகிருத ஆனுகுண்யாத்து இந்த பிரகிருத்தமான இந்த ஸ்தலத்துல அப்படின்னா சரணாகதி பண்ணக்கூடிய ஒரு அவஸ்தை தசையில பிரபன்னார்த்திஹரம் விஷ்ணு இத்தியாதி அனுசாராச்ச பிரகிருஷ்ட பிரக்ரிய பாவயுக்த பிரபன்ன விஷய அப்படின்னார். பிரகிருஷ்ட பிரித்விபாவ யுக்தா, பிரித்வி பாவம்னா தாழ்மையான ஒரு பாவனை. அவன் பக்கத்துல அவனை சரணாரவிந்தங்கள்ல போய் நாங்கள் தன்னை வணங்கி ஆசிரியக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரபன்னன், அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பிரபன்னன் அப்படின்னு பிரித்விபாவம் அப்படின்னு. இந்த பிரகிருஷ்ட பிரித்விபாவ யுக்த பிரபன்ன விஷயஹா, அதனால பிரணதார்த்திகரும் விஷ்ணும் அப்படின்னு குணமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிரபந்தனோட விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பிரணதார்த்திகரம் அப்படின்னு. பிரஸ்துத அவதாரே யக்ததமம் ஸ்வஸ்மின் உபகாரதமம் ச வாத்சல்ய குணம் பூர்ணம் பூர்வம் துருக்தமபி த்விருக்தமபி மித்ரபாவேன சம்பிராப்தம் தோஷோ எஸ்வித்யபி தஸ்ய சியாத் இத்யாதி ஸ்மரணாய் புனராக ஆஷ்ரிதேதி அப்படின்னார். ஆசிரித வாத்சல்யக ஜலதே அப்படின்னு சொல்றாரு. அதனால அவரோட அவதாரத்துல வியக்ததமம் நன்னா ஸ்பஷ்டமா தெரியக்கூடிய ஸ்வஸ்மின் உபகாரதமஞ்சா, தனக்கு பண்ணக்கூடிய உபகாரம் அத்தியதிகமான உபகாரம் கூட வாத்சல்ய குணம், அந்த வாத்சல்யம் அனுக்கூடிய தோஷ அதர்சித்வம்ன்றது. பூர்வம் த்விருக்தம் அப்படி என்னார், முதல் ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தாலும் கூட ஆசிரித வாத்சல்யக ஜலதே, அந்த வாத்சல்யத்தை அநேக அநேக விஷய நிறைய விஷய அனுசந்தானம் பண்றாரு இங்க பாஷிக்காரர். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன அப்படின்னு சொன்னார். அற்புதமாக அதுல பிரகாசப்படுத்தினா ராம அவதாரத்துல, மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சனா, ஒரு சரணாகதம் பண்ணணும்னா ஒரு நல்ல எண்ணம் இல்லையானா, ஒரு ஏதோ ஒரு மனசுல வந்து பாவம் இருக்கு, சரணாகதி பண்ணானோ இல்லையோ பண்ணணும் அனுக்கூடிய எண்ணம் இருந்தா போறோம் அவனுக்கு, தோஷோ எப்படி தசிய சியாது சதாமித தகதிகம், தோஷமே இருக்கட்டும். அனுமார் சொன்னார் பக்கத்தில் தோஷமே இல்லை, விபீஷண பக்கத்துல நல்ல குணங்கள் இருக்கு நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. தோஷமே இருக்கட்டும், இருந்தாலும் ராகவம் சரணங்கதான்னு சொன்னானே அது போறோம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஷ்ரித வாத்சல்யக்க ஜலதே, வாத்சல்ய குணோதகௌ நிகிரகாதிக்கம் நிமக்னம் பவதி அபிப்பிராயண ஏகசப்தா. ஆசிரித வாத்சல்ய ஏக ஜலதே அப்படின்னு சொன்னார். அந்த வாத்சல்யம் பண்ணக்கூடிய குணம் இருக்கே அது ஒரு பெரிய மகா சாகரம், அது குணோததௌ உததி பெரிய சாகரம், அதுல நிகிரகம் முதலானதெல்லாம் பூர்ணமாக மூழ்கி நிமக்னம் பவதி. நிகிரகம் அந்த சாகர வாத்சல்யம் பண்ணக்கூடிய சாகரத்துல அடியில போடுறதுதான் மூழ்கி போடுறது அப்படின்னு சொல்றார். நிமக்னம் பவதி, நிகிரகமே இருக்காதப்போ இந்த வாத்சல்யம் குணம் அதெல்லாம் மறைப்படுத்தி விடுறது அப்படின்னு அர்த்தம். அந்த அபிப்பிராயத்தினால ஏக சப்தா அதையே வகி சர்வஜத்வாதோ ஸ்திதேபி அவிஜாத்திருவாதி உக்தி அப்படின்னு. சர்வஜத்வம் இருக்கு பகவானுக்கு, அவிஜாதா அப்படின்னு சுற்றி விஷ்ணுதாஸ் நாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவிஜாதா அவன் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கானாம் பகவான், சர்வஜனான பகவான் ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி இருக்கானே, இது எப்படி என்ன ஆஷ்ரித வாத்சல்யக ஜலதே, வாத்சல்யம் பண்ணக்கூடிய மகாகுணம். உபாயாந்தரம் ஸ்வீக்கிரியதாம் இத்யத்ராஹ அஸ்மான் வேத்த பரான் வேத்த இது பிரகாரேண மாதிருஷானாம் அகிஞ்சனானாம் அதிகர்த்தவ்யம் ஹிததனம் த்வமேவ ஜானாசி த்வதா யத்தானுகூல்யஸ்ய ஜா சேஷவ்ருத்தி விதானேபி நத்வம் சுப்தோ நவாகதா சர்வஜ்ஞஸ்ய தே த்வயாபி லப்தம் பகவன் இதானி. இதெல்லாம் பிரமாணங்களை காமிக்கிறார். வேற ஏதாவது உபாயம் ஸ்வீகாரம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னா பிரபத்தி எதுக்கு பண்ணும், வேற உபாயம் பண்ணலாமே என்ன, அஸ்மான் வேத்த பரான் உனக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கா, நம்ம பக்கத்துல நமக்கு எந்த சக்தியும் கிடையாது ஞானமும் கிடையாது ஒன்றும் இல்லை. மாதிரிஷானாம் அகிஞ்சனானாம் ஆக்கிஞ்சன்யம் இருக்கு நம்ம பக்கத்துல, என்ன எதுவுமே வழி இல்லை நமக்கு, உபாயாந்தரம் எது எப்படி எப்படி உபாயம் வேற ஸ்வீகாரம் பண்ண முடியும், நமக்கு சக்தி இல்லை ஞானம் இல்லை அதிகாரம் இல்லை எதுவுமே இல்லை நமக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்கிஞ்சனாள் இருக்காளே அவளுக்கு அதிகர்த்தவியம், இது எது நமக்கு அதிகாரம், எதுல அதிகாரம் நமக்கு, அது ஹிததமம் தோமேவஜானாசி அத்தியந்த ஹிதமானது, நீ தான் தெரிஞ்சிருக்கே அது எல்லாமே, அதனால த்வதயாத்தானுகூல்யஸ்ய த்வதாயத்தானுகூல்யஸ்ய ஆனுகூல்யஸ்ய, ஒன்னால கொடுக்கப்பட்ட ஆனுகூல்யம் த்வதாயத்த ஆனுகூல்யம் ஒன்னு அதீனமான ஆனுகூல்யம் இருக்கே அது சேஷ விருத்தி விதானேபி, சேஷ விருத்தி எப்படி பண்றது அதுலயும் கூட, ந துவம் சுப்தா நவாகதா நீ எங்க எல்லாம் இருக்கே எல்லா இடத்துலயும் இருக்கே, நீ தூங்கல நிக்குமே தூங்கல, நீ சர்வஜ்ஞஸ்யதே, எப்பவுமே எல்லாம் தெரிஞ்சிருக்கே நீ. அதனால அவனுக்கு லோக ரக்ஷை பண்றதுக்காக அவனுக்கு நாங்கள் சொல்றோம் பரியங்காசனம் சொல்லச்சே, ஸ்ரீயா பூமி ஆச்சனியலையா, லோக சம்ஹாரம் பண்றதுக்கு நீ நீ தூங்க விடமாட்டோம் பகவானே நாங்கள். அதனாலே அவனுக்கு லோக்கணத்துல எப்பவுமே அவஹிதமா இருக்கணும் அவன். அதனால அந்த மாதிரி பகவான் எப்பவுமே எழுந்திருக்கான் அவன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் சர்வஜ்ஞனானவன். துவயா லப்தம் பகவன் இதானீம், ஒன்ன பக நீ வந்து தயாவான் அப்படின்னு சொல்லணும்னா உனக்கு ஒரு ரட்சணை பண்றதுக்கு ஒத்தாள் கிடைக்கணுமே. கிடைச்சாதான் உனக்கு அதுக்கு தயா, உன்ன தயக்கு பார்த்து நான் அழுவாள். நான் கிடைச்சிருக்கேன் இப்போ உனக்கு, உனக்கும் கிடைச்சிருக்க, எனக்கு நீ நாதனாக கிடைச்சிருக்கே. உனக்கு ரட்சணை பண்றதுக்கு ஒரு ஒரு வஸ்து கிடைச்சிருக்கு உனக்கு, அந்த வஸ்துவை நீ ரட்சணை பண்ணணும். இப்படி எல்லாம் பிரார்த்திக்கிறாரு. எதுவுமே தைஷ்யசே இத்தியாதிக்கும் பக்கத்துல தய பண்ணலன்னா உன்னோட எல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் இது ஸ்ருதிகள் எல்லாம் சொல்றதே அதுக்கெல்லாம் அப்புறம் விரோதம் வந்து விடுறது. நீ இதெல்லாம் ஸ்வீகாரம் பண்ணிதான் ஆகணும் என்ன பக்கத்துல அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மாதிரி எல்லாம் அனுசந்தானம் பண்றாள் ஆச்சாரியாள். விஜாபனியம் அபிப்பிராயணாக அனவரதா அப்படின்னுட்டு இதெல்லாம் நமக்கு சொல்ல வேண்டியதே இல்லையா, அதெல்லாம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார் பகவானுக்கு. எப்பவுமே அவன் அனவரதா சொல்லிச்சே அனவதிக்கல ஜெகதாதார அனவரத அசேஷ அனவரத விதித்த நிகில பூத ஜாத யாதாத்மியா, நிகில பூத ஜாத யாதாத்மியா, சகல நிகில பூத ஜாத்தம் சமூகங்கள், இந்த பிராணிகளோட சமூகம் எல்லாம் இருக்கோ, சமஸ்தமான பிராணி சமூகங்களோட யாதாத்மியத்தை அனவரத விதித்தா எப்பவுமே தெரிஞ்சிருக்கிறவன் பகவான். அதனால நாங்கள் இதெல்லாமே சொல்ல வேண்டியதே இல்லை உனக்கு. ஒன் அதிகாரத்தில் இருக்கிற ஆனுகூல்யம் எப்படி இருக்கு அப்படி அனுட்டோ, இல்ல சேஷ விருத்தி எனக்கு நீ எப்படி விதிக்கணும், சேஷ விருத்தியே இந்த விஷயமும் நமக்கு எது ஹிததமம் பண்ணக்கூடிய விஷயமோ, எது உபாயம் நாங்கள் ஸ்வீகாரம் பண்ண முடியும் என்ற விஷயத்திலையோ, எந்த விஷயத்திலையும் இங்கே நான் விஜாபனியம் இதெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை நமக்கு. எதுமே தைஷ்யசே எனக்கு தயப்படலன்னா உனக்கு உனக்கே விருதுகள் எல்லாம் போட்டுது அப்படின்லாம் நான் சொல்ல வேண்டியதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஆச்சாரியால் அனுசந்தானம் பண்றாள். ஆனா பகவானுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கிறவன். அனவரத்தை விதித்தா நிகில பூத யாத்தாத்மிய பூத ஜாத்த யாத்தாத்மியா அப்படின்னார். எல்லாமே தெரிஞ்சிருவன் எப்பவுமே. அனவரத நிகில சப்தாபியாம் ஞானசிய காலத்தோ விஷயத்திய சங்கோச்சோ விதஸ்தா, அவனுடைய சர்வஜத்வம் எந்த காலத்திலையும் சங்கோச்சமாகாது, எந்த விஷயத்து பக்கத்திலையும் ஆகாது அப்படின்னு சொல்றார். தொமே வைவம் குருஷ்வமாம் குருஷ்வமாம் அனுச்சரம் இத்தியாதி நியாயினா, நீதான் எப்படி பண்ணணும், நீயே என்ன உன்னை தாசபூத்தனாக பண்ணிக்கோணும், வைதர்மியம் நெக வித்தியதே அப்படின்னு சொன்ன மாதிரி, துவத் அதீன வியாபாரஸ்யமே துவையைவ பிராதிகூல்ய நிவர்த்தனாதிக்கும் அப்படி காரியம், நீயே உன்னோட அதீனத்தில் இருக்கக்கூடிய வியாபாரம் உள்ள வந்தான், அதனாலே அந்த பிராதிகூல்யத்தை யார் நிவர்த்தனம் பண்ண முடியும், எனக்கு அந்த சக்தியே கிடையாது, நீ தான் பண்ணணும், உன்னுடைய அதீனத்தில் தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அது சொல்றார் இங்கே அசேஷ சராச்சர பூத நிகில நியமன நிரதா அப்படின்னார். அசேஷ சராச்சர பூத நிகில நியமன நிரதா, சகல விதமான நியமனங்களும் பண்ணிருக்கான் எல்லா சராச்சர பூதங்கள் பக்கத்திலையும் கூட. இந்த மாதிரி இருக்கிறவன் நீ எல்ல என்ன பக்கத்துல இருக்கக்கூடிய பிராத்திகூல்யம் எல்லாம் நீதான் நிவாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். துவையைவ பிராத்திகூல்ய நிவர்த்தனாதிக்கும் காரியம், நான் என்னால பண்ண முடியாதது அப்படின்னு சொன்னார். நிகில சப்தா ஸ்வரூபஸ்தித்யாதி நியந்தவிய காஸ்யபரஹ அப்படின்னார். சார்வகாலிக நியமன காஸ்யபரோவா, எல்லா காலத்திலையும் என்னோட ஸ்வரூபத்தையும் நியமனம் பண்ற, என்னோட ஸ்திதியும் நியமனம் பண்ற, எல்லாமே ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்திகள் எல்லாமே இந்த சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதா அப்படின்னு சொன்னார். பேதம் அப்படின்னு அவனே சொல்லிச்சு, எல்லாமே ஸ்வரூபம் ஸ்திதி பிரவருத்தி சகலமும் நியமனம் பண்ணவன் நீ. அதனால அது சொல்றார் நிகில அப்படின்னு சொல்லி சப்தத்தினாலே அப்படின்னு சொல்றார். அதனாலே நிகில நியமன நிறுத்தா சேஷ சராஜர பூத்த நிகில நியமன நிறுத்தா அப்படின்னு சார்வகாலிக நியமன காரசி பரோவா, எல்லா காலத்திலையும் இந்த நியமனம் இருக்கிறது. ஆகமைஹி ஆச்சாரியாதிபிஹி அந்தராத்மதையாச்ச பகு பிரகாரம் ஹி நியமனம் அப்படின்னார். அந்த நியமனம் கூட எத்தனையோ பிரகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகமங்களையும் ஆச்சாரியால் ஆகமங்கள்னால நியமனம் பண்றான், ஆச்சாரியால் மூலகமாகவும் நியமனம் பண்றான், அந்தராத்மாக இருந்து கூட நியமனம் பண்றான். இந்த விதமாக விதவிதமான விநியமனங்கள் பகவான் நிகில நியமனம் அப்படின்னு சொன்னா எப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, வந்த சொரூபம் ஸ்திதி பிரவர்த்தி எல்லாத்தையும் பூர்ணமாக நியமனம் பண்றவன் நீ தான். எல்வா காலத்திலையும் நியமனம் பண்றவன் நீ தான். அதே மாதிரி அந்த நியமனம் கூட எத்தனையோ பிரகாரங்கள்னாலே பண்ற, நீ சாஸ்திரத்தை கொடுத்து அதன் மூலமாக நியமனம் பண்ற, ஆச்சாரியால் மூலமாக நியமனம் பண்ற, அந்தராத்மாக இருந்து நியமனம் பண்ற, எந்தெந்த விதமாக நீ எல்லாரையும் நியமனம் பண்றியே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ என்னோட இருக்கக்கூடிய பிராத்திகூல்யத்தை எல்லாம் நீ தான் நிவாரணம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை. நஹி அவிதேயம் தே பீச்சிட்டு, அவனுக்கு விதேயம் என்னாவது எதுவுமே கிடையாது. ஏனமே அபிமதம் பிரதிபந்தாத்து விளம்பேத்தா, எனக்கு வேண்டியது வந்து அவனுக்கு பலம் வேணும் அப்படின்னா ஏதோ பிரதிபந்திக்கிறதுனாலே விளம்பம் உண்டாகிறதுக்கு காரணமே இல்லை இங்கே அப்படின்னு சொல்றார். ஏன்னா உனக்கு விதேயமான இல்லாதது எது இருக்கு அப்படின்னு கேட்கிறார். பிரதிபந்தம் நிவாரணை பண்றது உனக்கு என்ன கஷ்டம், எல்லாமே உன்னுடைய நியமனத்தில் இருக்கு. அலபைபா சியாத்து இது பாவா, அது அதனால எனக்கு அபிமத்தமானது அலபியமும் கிடையாது, பிரதிபந்தங்கள்னால விளம்பமும் அதுக்கு உண்டாகாது. விளம்பமே இல்லாம எனக்கு பலம் கிடைக்கணும். இப்போவே உனக்கு அந்த மாதிரி சக்தி இருக்கு உனக்கு. ஏன்னா நீ நிகில நியமன நிரத்தா சேச்சர சராச்சர நிகில நியமன நியத்தா, எல்லா விதத்திலையும் நியமனம் பண்ற, சுரூப ஸ்திதி பிரவர்த்திகள் என்ன எல்லா விதமாகவும் நியமனம் பண்ணக்கூடியவன் நீ. உனக்கு விதேயம் அல்லாத ஒரு விஷயமும் கிடையாது லோகத்துல. அதனால எனக்கு வேண்டிய பலத்தை அதுல விளம்பமும் உண்டாகக்கூடாது, அது எனக்கு கிடைக்காமையும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீ தட்சணமே பலத்தை கொடுக்கறதுக்கு சக்தனாயிருக்கே நீ அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பரிபூர்ணசியமே அங்கீகாரேன கிஞ்சித் பிரயோஜன விச்சித்திராக அசேஷ சிராச்சிர அசேஷ சிரஜித் வஸ்து சேஷி பூதா அப்படின்னார். பகவான் ஏதாவது சொன்னா, நீ நான் பரிபூர்ணனாயிருக்கேன், பூர்ணமதம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேன்னு சொல்லி சொல்றது, பூர்ணமானவன் நான் பரிபூர்ணமாயிருக்கேன், எனக்கு என்ன பிரயோஜனம், நீ உன்னை சுவீகாரம் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அவன் அசேஷ சிதஜித் வஸ்து சேஷி பூதா, எல்லாருக்குமே சேஷியாயிருக்கேன் நீ, அதனால எல்லாமே உனக்கு அதிசயம் உண்டுதான். சேஷபூத்தனோட சுபாவம் என்னன்னா உனக்கு அதிசயம் உண்டு பண்ணணும், எல்லாமே உனக்கு சேஷமானது, அதனால உன்ன பிரயோஜனத்துக்காகவே இருக்கிறது எல்லாம். அதனால நீ எனக்கு இதனால என்ன பிரயோஜனம் பிரச்சனை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றார். நஹி மதே கவர்ஜம் தவ சர்வசேஷித்வம் மதே கவர்ஜம் கிமிதம் ரதம் தே அப்படின்னு சொன்னாரு. நீ என்ன மாத்திரம் என்னை தவிர மாத்திரம் விட்டு உனக்கு சர்வசேஷித்வம் பண்றதுக்கு கிடையாது, என்னையும் சேர்ந்துதான் சர்வசேஷித்வம் அடங்குக உள்ளே அப்படின்னு சொன்னார் நம்மாழ்வார். அந்த சேஷத்துவ ஞானத்துல நீயும் அதுல சேர்ந்து விடு, எல்லாமே அவனுக்கு சேஷம் நினைச்சு அதுலயே நீயும் அடங்குக உள்ளே நீயும் சேஷனாயிருக்கேன்றது அனுசந்தானம் பண்ணு அப்படின்னார். அந்த மாதிரி என்னை தவிர மற்றதெல்லாம் சேஷி அப்படின்னா அவனுக்கு சர்வசேஷின்னு சொல்ல முடியாது. சர்வசேஷியானாலே சேத்தனா சேத்தன சிறுச்சி வஸ்துவோட எல்லாத்துக்குமே நீ சேஷியா இருக்கே, எல்லாமே சேஷி பூத்தம், என்ன மாத்திரம் என்னை தவிர மற்றதெல்லாம் இல்லையே, யானும் செஞ்சிருக்கேன் அதுல அப்படின்னு சொல்றாரு. அத்தா மமாபி அதிசயே தவச்ச அர்த்தா பிரகல்பத்தே தவச்சார்த்த பிரகல்பத்தே அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்றாரு. நீ உனக்கு எந்த வைதர்மியம் நேக வித்தியதே, நான் வந்து அகம் சர்வம் கரிஷாமி தவச்சார்த்த பிரகல்பித்தே, உனக்கும் பிரயோஜனம் ஏன்னா உனக்கு சேஷமானவன் பண்ணக்கூடிய நீ சர்வசேஷி அண்ணாலே எல்லாம் உன்னோட பிரயோஜனத்துக்காக இருக்கு, அதனால நீ ஸ்வீகாரம் பண்ணியே பண்ணணும் அப்படி அனுட்டு. மமாபி அதிசயே தவச்சார்த்தா பிரகல்பத்தே அப்படின்னார். என்னையா என்னாலையும் உனக்கு ஒரு அதிசயம் உண்டான, அப்போ உனக்கு அந்த பிரயோஜனம் பூர்ணமாறுது, பிரயோஜனம் அதுக்காக தான் நீ சர்வசேஷியா இருக்கேன். ததாபி யதாவஸ்தித ரக்ஷாபேக்ஷா தவ நாஸ்தி கதஞ்சத்வம் ரக்ஷணீயா இது சங்காயமாக நிகில ஜெகதாதாரா அப்படின்னு சொன்னார். நிகில ஜெகதாதாரா அப்படி இருந்தாலும் யதாவஸ்திதமான ரக்ஷ பண்ணணும்னு அபேட்சையே உனக்கு இல்லையே அப்படின்னு சொன்னா, கதம் துவம் ரக்ஷணியா, நீ எப்படி உன்னை ரக்ஷணம் பண்றது நான் அப்படி என்ன ஒரு சந்தேகம் வந்தா, நிகில ஜெகதாதாரா அப்படின்னு சொன்னார், சகல ஜெகத்துக்கும் ஆதாரனானவன் நீதான். குணாதிபதே தது அபிரதக்ஷித விசேஷணஸ்ய மம அபேக்ஷாம் அந்தரே நைவ மத் சத்தாதிக்கம் துவையைவ ரக்ஷியதே அப்படின்னு சொன்னார். நிகில ஜெகத் ஆதாரா அப்படின்னு சொன்னப்போ அவனுக்கு நானும் உனக்கு அபிரதட்சித்தமான விசேஷமா இருக்கேன், உனக்கு எப்படி குணங்கள் எல்லாம் இருக்கோ, சௌசல்யம் வாத்சல்யம் முதலாத குணங்கள் எல்லாம் இருக்கோ, அபிரதட்சித்தமாக இருக்கோ, அதே மாதிரி நானும் அபிரதட்சித்தமான விசேஷனம் உனக்கு. அதனாலே என்னோட அபேட்சை இல்லாமே மம அபேக்ஷாம் அந்தரே நைவா அப்படின்னார். எனக்கு அபேட்சை இல்லைன்னாலும் என்னோட சத்தை எல்லாம் உன்னோட ஆதாரத்திலேயே இருக்கு, நீ தான் ரட்சணம் பண்ற. அதனால தத் சாஃபல்யார்த்தம் ரக்ஷாபேட்சாதிக்கும் அப்படி துவையைவ காரைத்தவ்யா அகம், இந்த அபேட்சை உண்டாடு மாதிரி நீயே பண்ணணும். அதனால அது சபலமானும் என்ன அர்த்தம், நிக்கில ஜெகத் ஆதாரத்துவம் உனக்கு வரணும் அப்படின்னா என்னுடைய சத்தையெல்லாம் நீதானே ஆதாரம், நீதானே ரட்சணை பண்ற, அதனால நீதான் அந்த அபேட்சையும் நீயே உண்டு பண்ணணும், ரட்சணை பண்ணுவோம்னு அபேட்சையும் வேண்டியதில்லை எனக்கு அப்படின்றாரு. இங்கே துவஹி அதீன சத்தா கசியமே நிரபேட்ச பிரவர்த்தி சம்பவத்தி சொல்றாரு. உன்னோட அதீனத்தில் இருக்கக்கூடிய சத்தை உள்ளவன் நானு, உன்னோட நிரபேட்ச பிரவர்த்தி, உனக்கு எது அபேட்சையிலையோ அதை நான் பண்ண முடியுமா, உன்னோட அதீனத்தில் தானே இருக்கேன் நான், என்னோட எக்ஸிஸ்டன்ஸே வெரி எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாரு. நான் என்னோட இருக்கிறதே உன்னோட ஆதாரத்தில், அது அபிரதட்சிதமான விசேஷமா இருக்கேன், இந்த மாதிரி இருக்கச்சே எப்படி வர முடியும் எனக்கு, இதெல்லாம் குணங்கள் அற்புதமாக அனுசந்தானம் பண்றாரு. ஏவமே விசேஷபூத்தானாம் சுதந்திர சுவாமினா துவையைவ யதேஷ்டம் ஸ்வமுத்திஷ்ய விநியோகா கிரியதே அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின் அப்படின்னு ஆச்சரியமாக இங்க அனுசந்தானம் பண்றார். இந்த மாதிரி தானே நீ சேஷபூத்தாளான எல்லாமே சுதந்திரனா இருக்கேன், சுவாமியா இருக்கேன், உனக்காகவே உனக்கு இஷ்டப்படி நீ உன்னையே உத்தேசிச்சு எல்லாத்துமே எல்லாரோட விநியோகமும் மாறுது பண்ணப்படுறது அப்படின்னு அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் ஆச்சரியமான இந்த மாதிரி குணங்கள் இந்த மேல இத அனுசந்தானம் பண்றார். அது இன்னும் இது மாதிரி நிறைய குணங்கள் இருக்கு, அதை அனுசந்தானம் பண்றது அடுத்த கிளாஸ்ல முன் வரைக்கலாம் அப்படின்னு சொல்லி பகவதாளுக்கு எல்லாம் நமஸ்காரம் தெரிவிச்சு இங்கே எடுத்துக்கு வரேன். அமோஹதரிதராணி தினாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோ ஸ்ரீகசிந்தோரமானுஜஸ்ஜலனோஜலனம் பிரபத்யே கல்யாணகோஷாலே வேதாந்தகுரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ சர்வே.